கோபு வணக்கம். உங்களை பதிவை பார்த்தேன். நம்முடைய முன்னோர்கள் வந்து எல்லாம் செஞ்ச விவசாய முறைக்கும் மேல்நாட்டு விவசாய முறைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இயற்கையில் கிடைக்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது வேறு, இயற்கையே வடிவமைக்கிறதுங்கிறது வேறு. மேல்நாட்டு விவசாயத்தில் இயற்கையை வடிவமைச்ச வரலாறு இல்லை. இயற்கை தவறாக போகும்போது அதை திருத்தி வடிவமைக்கிற முறையை பற்றி நம்முடைய முன்னோர்கள் விவசாய முறையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ட்ரெஞ்சிங்கிறது எல்லா நிலத்துக்கும் எடுத்தே ஆகணும்னு நான் சொன்னதாக எனக்கு தெரியல. நீரை சேமிக்கணுங்கிற இடத்துக்கு ட்ரெஞ்சு தேவையில்லை. புஞ்சை நிலத்துகளுக்கு மட்டும்தான் ட்ரெஞ்சு. அதுவும் முடியாத இடங்களில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த பயிர்களுக்கு இடையில் அந்த மாதிரி குழி எடுத்து அந்த குழி மூலமாக அந்த மண்ணை காய வைக்கிறோம். அவ்வளோதான், வெப்பத்தை வெளியேற்றுறோம், புழுக்கத்தை வெளியேற்றுறோம். புழுக்கம் அதிகமாக உள்ள இடத்துல எக்காரணத்தை மட்டும் காற்று மோத முடியாது. நீங்கள் சொல்கிற மலையடி சரிவில் ஒரு நிலத்துக்கும் இன்னொரு நிலத்துக்கும் இடையில 2 அடி உயரம் இருக்கும்போது அந்த நிலத்து உள்ளே நிச்சயமாக அடி வரைக்கும் காற்று ஊடுருவ முடியாது. அதில் உள்ள வெப்பம் வெளியேறினால் ஒழிய அந்த இடத்த காற்று ஊடுருவ முடியாது. எந்த இடமா இருந்தாலும் புழுக்கம் வெளியேறின பிறகு தான் அந்த இடத்துக்கு காற்று ஊடுருவ முடியும். சரியா? புழுக்கம் வெளியேறும்போது அதில் உள்ள ஈரமும் இயல்பாக வெளியேறிடும். வெப்பம் வெளியேறும்போது அதில் உள்ள ஈரமும் இயல்பாக வெளியேறிடும். அப்போ அந்த மண் அதிகமாக காயும். இதுக்காக தான் ட்ரெஞ்சிங்கிற ஒன்ற முறையை நம்ம எடுக்கிறோம். அது புஞ்ச நிலத்துக்கு மட்டும்தான். சரியா? நம்முடைய டெல்டா மாவட்டங்கள்லேயும் சரி, வேறு எங்கேயும் சரி, ட்ரெஞ்சிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்காது. அதாவது இந்த வாய்க்கால்கள் கால்வாய்கள்னு சொல்கிறோம் பாருங்கள், நிலங்களை சுற்றி ஓடுற ஆழமாக பள்ளமாக ஓடிட்டு பாருங்கள், அது எல்லாமே ட்ரெஞ்சு தான். நிரந்தரமான ட்ரெஞ்சு நிலத்துக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கும். தேவைப்பட்டால் அந்த ட்ரெஞ்சு எந்த காலத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். நிலத்துக்கு உள்பக்கம் வரப்பு இருக்கும், வெளிப்பக்கம் வரப்புகளை ஓரமாக நிலங்களை சுற்றி வாய்க்கால்கள் ஓடிட்டுருக்கும் ஆழமாக. அது அந்தந்த துண்டாக 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர் வரப்பு இருந்தாலும் கூட அந்தந்த இடத்தையும் நல்லா கோடையில் உலர வச்சுட்ருக்கோம். அந்த ஆழமான வாய்க்கால்கள் இருக்கிறதுனால தான் நஞ்சை தரிசில களிமண் பூமிகள் பார்த்தீங்கன்னா பாலம் பாலமாக வெடிச்சிருக்கிறதுக்கு காரணமே அந்த ட்ரெஞ்சும் ஒரு காரணம். சமதளமான மைதானம் மாதிரி மிகப்பெரிய இடத்துல வந்து தானாகவே பாலம் பாலமாக மண் வெடிக்கிறதுங்கிறது இயல்பாக இருக்காது பெரும்பாலும். சரியா? மிக அதிகமான வெப்பம் வெளியேறலன்னு சொன்னால் அதில் உள்ள அந்த வாய் பிளக்கிற தன்மை, அந்த வெடிப்புங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அது மணல் வெளியிலலாம் அது நிச்சயமாக நடக்காது. களிமண் பாங்கான பூங்கிமில் மட்டும்தான் அந்த வெடிப்பு ஏற்படும். இது ஒரு இது. ட்ரெஞ்சிங்கிறத வந்து நான் வந்து எல்லாத்துலேயும் எடுத்தே ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்தலையே. நீங்கள் சரியாக பதிவுகளை பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில. இந்த மண்ணில் மட்டும்தான் நீரை சேமிக்கணும், நீரை கட்டமைக்கணும் மண்ணிலங்கிற அறிவு இருக்குது. இது உலகத்தில் வேறு எங்கேயும் எல்லோரும் வரப்படுத்தி நீரை சேமிச்சிருக்காங்களா? எல்லா பயிருக்கும் இது பொதுவானதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. சரியா? பதிவுகளை சரியாக பாருங்கள். உங்களுடைய புரிதல்களுக்கு என்னுடைய நன்றி. வணக்கம்.